கந்தாடை மண்ணப்பங்கார் அருளி செய்த தேசிகர் நூற்றந்தாதி. பழவினைகள் தாமகல பரவாதி சிங்கத்தின் கழலினையைத் தன் நெஞ்சில் கழலாமே என்னாலும் தொழுதெழு மண்ணப்பங்கார் தூயமல தாளினையே தொழுதெழு நீ நன் நெஞ்சே தொல்வினைகள் தொடராவே. எந்தை மண்ணப்பங்கார் என்னைக்கும் தன்னாமம் சிந்தைதனில் வைத்திடவே செல்வம் சேர் தந்தையொடு தாயாகி காப்பார் இந்த தாரணியில் உள்ளாரே வாயார வாழ்த்து நலம். வேதமுடி தேசிகனே வேதியர் குலத்தரசே சாது சனங்களுக்கு தாவளமே போதமரும் நின்னடிகை என்னும் நினைந்திருப்பார் பாதம் எந்த சென்னிதனில் சூடும் மலர். வேதமுடி தேசிகனே வேதியர் குலத்தரசே சாது சனங்களுக்கு தாவளமே போதமரும் நின்னடிகை என்னும் நினைந்திருப்பார் பாதம் எந்த சென்னிதனில் சூடும் மலர். மலர் மகள் கோண் தாளினையை மண்ணியிருப்பார்கள் சிலர் அவரால் செய்கருமம் என்னாம் மலமறு சீர் வேதாந்த தேசிகனை வேறாகாதே துவார் பாதாம்புயம் நமக்கு பற்று. மலர் மகள் கோண் தாளினையை மண்ணியிருப்பார்கள் சிலர் அவரால் செய்கருமம் என்னாம் மலமறு சீர் வேதாந்த தேசிகனை வேறாகாதே துவார் பாதாம்புயம் நமக்கு பத்து. பத்தொன்னுமின்னே பராங்குசனகே பத்தும் சித்தமுடை வேதாந்த தேசிகனை குத்தமில்லா அன்பாலடைபவர்க்கு ஆளாகும் அன்பரே என்பால் இருப்பர் இசைந்தேன் மனம் இவரை ஏத்த எப்போதும் கசிந்துரையும் குளம் என் செய்கேன் பசுந்துளவ மாலையான் தன்னிலும் மண்ணினரே வண்டரையும் சோலை சூழ் தூப்புல் இறை இறையும் எமக்காய் இருளகத்தும் தேசாய் கரையில் குணங்கொள் கடவுளோ நாய் மறையனைத்தும் வாழ்வித்த வாதியர் சீயம் இவ்வையகத்தில் ஆழ்துயர் எல்லாம் அறுக்குமாய்ந்து ஆய்ந்த புகழ் மங்கையர்கோன் அம்புயத்தாளினையில் சாய்ந்த மனத்தராய் தம்மடியார்க்கு எய்ந்த பெருங்குணத்தர் எம்மை பெருகுமருளால் விரும்புவர் வேதாந்த குரு குருமாமணியே குலவு வரை மார்பன் திருமாமகள் கணவன் தன்னை தருவானாய் நின்னாலும் என் வாக்கே நீள் சோலை தூப்புல் வரும் குண்ணா குணத்தனையே கூறு கூறாது நாவேறு கொண்டு பிறவத்தை நெஞ்சம் தேராது சென்னி வணங்காது சேராரும் நீள் வயல் சூழ் தூப்புல் நகர் நின்மலனார் தேசுடைய தாளல்லது தோழா தோள் தோளாயிரமும் துணித்து அண்ணு வாணன் தன் மாளாத செல்வத்தை மாற்றினான் தாளென்னும் தான் வணங்கி யான் வணங்கத் தன்னை அளித்தருளும் வானருளால் தூப்புல் வள்ளல் வள்ளல் மணிவண்ணன் மாயன் பவக்கடலில் அல்லல் அழுந்தும் எமையாதரித்து கள்ளமணம் தீர்த்து தன் சேவடியை சிந்திக்கச் செய்வதற்கே பார்த்துதித்தான் தூப்புல் பரன் பரநாரணன் அவன் பாதத்திற்காட்சிகை உரமி உயிர்கட்கென்னே ஓரார் சிரமத்தை தீர்க்கவே வேதாந்த தேசிகனாய் வந்துதித்து மார்க்கம் இது வெண்ணுரைத்தான் மால் மாலாயடியவர் பால் மாநிலத்தில் வந்துதித்த நால்வேதமை பொருளாம் நாரணனும் சால அருள் செய்த வேதாந்தாரியரோடுவான் இருளனைத்தும் ஈங்ககத்தியே அகத்தி வினையனைத்தும் அந்தமில் தம் சீரால் சகத்தில் சதிராக எம்மை உகப்புடனே உய்விக்கும் வேதாந்த தேசிகராம் உத்தமரை வைமின் மனந்தன்னில் வைகள் வைகள் கவிவாதி சிங்க மறையவரை கைகலந்து நாமம் கருதினால் செய்கருமம் ஈதொப்பதில்லை இங்கு இப்படியே அங்கமென சாதுசனம் காட்டும் சதிர் சதிருடையோம் யாமென்னும் தம்மை எண்ணீம் இங்கே எதிரமக்கு யாரென்னும் எண்ணீம் மதியில்லா மானிடர்கள் அந்தோமயங்குவதே வாதிசிங்கம் தானிருக்க இங்கே சதிர்த்து சதிர்த்தாரவர் காண்மின் தாரணியின் மீதில் எதிர்த்தாரும் இப்பவம் நீங்க மதித்தார் கவிவாதி சிங்கத்தை காதலுடன் கண்டு புவியிடத்து புண்ணியரானார் ஆனாரிவரார்தாம் அந்தமில் பேரின்பவானாட்டமரோ மத்தவரோ தேனாரும் பங்கையத்தாள் நாதன் போல் பாடும் புகழுடைய எம் கவிஞர் சிங்கத்தின் பால் இன்பம் பெறலாம் இமையோர்த்தம் நற்பதமும் அம்புவியோடாளலாம் அன்புடனே செம்பவளவாயான் மலர்பதத்தான் வன்மையுடை வேதாந்த தேசிகனை சிந்திப்பார்க்கின்னே இன்னிகமாந்த தேசிகனை எண்ணுவார் ஒண்ணும் மடையார் உருதுயரம் குன்னெடுத்த மாயன் மலரடிக்கீழ் வாழ்ச்சி பெறுவரே மாயும் வினையனைத்தும் மற்று மத்தொன்னும் சேராமணக்கவலை மானிடர்க்கு சித்தம் தெளியும் சிறப்புடனே குற்றமில் சீர் தூப்புல் நகர் வந்துதித்த தூய மனத்தரையே சேர்ப்பரேல் சிந்தை தனித்தே தேரும் மனக்கலக்கம் சிக்கனவாம் தேசும் மாறும் மரமனைத்தும் வன்புகழோர் கூறும் குணத்தன் குளிர்சோலை தூப்புல் நகர்கோமான் குணத்திற்குருகுமென் நெஞ்சு நெஞ்சு நெகிழ்ந்து நினையாமல் மத்தொன்னை உஞ்சும்படியாக உள்ளடக்கி வெஞ்சுடரோன் சோதியன தோன்னும் தொல்புகழ் சேர் தூப்புல் நகராதியையே காண்பர் அன்பர் அன்பராயாதரிக்கும் ஆரியர்கள் போத்துமின் இன்பமிகு வேதியர்கள் ஏத்தவே அம்புவியில் வந்துதித்த வள்ளல் எதிராசன் வன்புகழே சிந்திக்கும் தூப்புல் நகர்ச்சிங்கம் அன்பராயாதரிக்கும் ஆரியர்கள் போத்துமின் இன்பமிகு வேதியர்கள் ஏத்தவே அம்புவியில் வந்துதித்த வள்ளல் எதிராசன் வன்புகழே சிந்திக்கும் தூப்புல் நகச்சிங்கம் சிங்கமுகத்தானே திங்கள் பலகாட்டும் அங்கம் உடையவனை ஆதரிக்கும் எங்கள் பிரான் தூப்புல் வரும் ஆரியனை தோத்தறியாமானிடற்கு காப்பனைத்தும் ஆகும் கடை கடைந்தான் கடலை கடல் வண்ணன் முன்னம் இடந்தான் பின் ஏனமா பூமி அடைந்தார் வருத்தமர காக்குமே வையத்தருளால் திருத்தமுடை தூப்புல் வாழ்தேவு தேவர் முனிவர்களும் சித்தர்களும் பத்தர்களும் பூவின் மழை பொழிந்து போத்தவே தாவி உலகளந்த மாலை உணர்ந்துகக்கும் தூப்புல் குலகுருவே எங்கள் குரு குருவும் குலத்தரதும் குத்தமிழாச் சுற்றும் தருமமும் தாய் தகப்பனாரும் வறு புனல் சூழ் தூப்புல் வரும் தூய்மறையோன் தொல்லருளே என்னே இந்த கோப்புடையோம் யாம் என்னே கூறு கூறி முடியா குணத்தனை நன்னெஞ்சமே நாறு துழாயானை நண்ணுமோர் வீருடைய தூப்புல் அனந்தாரியனார் தொல்புகழ் சேர் மைந்தனை நீ மூப்பு வரும் முன்னமே பற்று பற்றியடியினையே பாவித்து நல்வடிவை சுற்றி குணங்களையே சொல்லி பக்தியுடன் நித்தியேல் நீ மனமே நீள் வயல் சூழ் தூப்புல் இறை முத்தி அருளும் முயன்னு முகுந்தன் மலரடி மேல் அன்பால் பயம் துறந்தார் பார்த்திருக்க முன்னம் உயர்ந்த துணிவான் மணிமாட தூப்புல் வந்த சோதி பணிவோம் யாம் போமே பயம் பயமாயினமாயும் பாவங்கள் வீயும் சயமனைத்தும் தாமே கைகூடும் துயரொண்ணும் வாராது வன்மையால் வாதி சிங்கம் இங்குதித்த சீரொன்னு சிந்திப்பரேல் சிந்தித்து வாரிசிங்க தேசிகர் தம் வடிவை வந்தித்து அவர் மலர் பாதத்தை புந்தியில் வைத்துள்ளுவார் உள்ளத்துறையுமே உம்பர்கோன் தெள்ளியார் சிந்திக்கும் தேசு தேசுடைய ஆழியும் சங்கமும் கையேந்தி வாசமலர் துழாய் வாழ்மார்பண் காசினியில் காண நின்னாலும் கவிவாதி சிங்கனையே காண கருதுமென் கண் கண்ணவரையே காணும் காது அவர் சீரே கேட்கும் எண்ணம் அவர் தொல்புகழே எண்ணும் திண்ணம் கவிவாதி சிங்க கடவுளையே நன்னி அவியாத காதல் அடைந்து அடைந்து மடநெஞ்சே அன்பாலவனே கிடந்து மலரடியின் கீழே தொடர்ந்தென்னும் தூய மலர்ச்சோலை சூழ் தூப்புல் நகர் வந்துதித்த மாயவனையே வணங்கி வாழ் வாழ்ச்சி இது நெஞ்சே வாதிசிங்க தேசிகர் தம் காழ்ச்சி உனக்கு உண்டாமேல் கண்மம் தாழ்ச்சி ஒண்ணும் சாரா வகை தீரும் சன்மத்துயர் தொலையும் சீரார் சிறீதரனைச் சேர்ந்து சேரும் புகழோன் திருவத்தியூர் வரதன் காரொத்த வண்ணன் கழலினையே தார்மண்ணும் சென்னியில் வைத்தென்னும் சிறக்கும் அணிதூப்புல் மன்னனை என் நெஞ்சமே வாழ்த்து சேரும் புகழோன் திருவத்தியூர் வரதன் காரொத்த வண்ணன் கழலினையே தார்மண்ணும் சென்னியில் வைத்தென்னும் சிறக்கும் அணிதூப்புல் மன்னனை என் நெஞ்சமே வாழ்த்து வாழ்த்தி கவிவாதி சிங்கன் மலரடியை தாழ்த்தி தலையை அதன் கீழே சூழ்ந்தென்னும் தொல்புகழே சிந்திப்பார் சூழ்வினையை மாத்துவரே நல்வினையாம் நானிலத்தில் ஈது ஈதே உயிர்க்கிதமும் எத்தபமும் எப்பொருளும் ஈதே பேரின்ப மிகுவீடும் தீதரு சேர் தூப்புல் நகர் வந்துதித்த தொல்புகழ் சேராரியன் பேர் கோப்புடனே கூறுவதாமுற்று உத்துனின் சேவடிகை உய்வதோர் காரணத்தால் பத்தொன்னுமின்னே பவக்கடலின் தொத்தருப்பார் வேதமுடி தேசிகனே வேத விழுப்பொருளா மாதவனே நண்ணுவரே மண் மண்ணு மறை அனைத்தும் மாகுருவின் பால் கேட்டாங்கு உண்ணி அதன் உட்பொருள்கள் அத்தனையும் துண்ணுபுகழ் பெற்றாலும் தூப்புல் பெருமானை நன்னாதார் கத்தாரே காசினியில் வம்பு வம்பார் குழல் மாதர் வான்கலவி ஆசை தன்னால் அம்பாய பட்டாலைந்து நின்னேனே. தன் பாத தாமரை மேல் காதலையே தந்தடிமை கொண்டருள்வான் தூயமனன் தூப்புலவனின்னேன். இன்னு முதல் யாவரையும் என்னேன் இறையன்னேம் சென்னுசேன் நாடர் மிகப்போற்ற உன்னெடுத்த வேங்கடமால் வித்தகத்தால் வேதாந்த தேசிகனாய் ஈங்குதித்த ஏத்தமறிந்தேம். இன்னு முதல் யாவரையும் என்னேன் இறையன்னேம் சென்னுசேன் நாடர் மிகப்போத்த குன்னெடுத்த வேங்கடமால் வித்தகத்தால் வேதாந்த தேசிகனாய் இங்குரித்த ஏத்தமறிந்தேம். அறிந்தறிந்து நற்கலைகள் ஆய்ந்த பொருளில் செறிந்த பெரும் சிந்தையராய் செவ்வேம். சிறந்த புகழ் தூப்புல் நகர் வந்துரித்த தூய்மனத்தன் பாதமே காப்பென்பார் காப்பர் என்னும் என்னுமினியமக்கு ஓர் இன்பகதிகிதுவேம். குன்னமெடுத்த பிரான் குத்தமில் சீர் நன்னாக ஏத்தும் கவிவாதி சிங்கரையே எப்பொழுதும் நாத்தழும்பேம் நாம் உரைப்போம் நன்னேம். நன்னிதுவாம் தீததுவாம் என்னென்ன நன்கறியாதேம் இன்னருதியாகவே என் நெஞ்சம் வெண்ணிமிகும் வேதமுடித்தேசிகனே வேறாக ஏத்திய பின் தீதில் மதிப்பெற்றதிப்போதீது. ஈதே யாம் வேண்டும் பயன் இதுவே சாதனமும் ஈதே மத்தெல்லாம் எமக்கென்னு சாதுவராய் தன் புனல் சூழ் தூப்புல் கோன் தாளினையே நண்ணுவார் மண்மிசை வாழ்வானவரே மத்து. மத்தொன்னும் யான் வேண்டேன் மானிடர்கள் மாநிலத்தே குத்தமில் சீர் தூப்புல் நகர் கோமான் தன் எத்திசையும் கொண்டாடி ஏத்தும் குணங்களுக்கே எஞ்ஞான்றும் தொண்டானேன் தோற்றாவினை வினையனைத்தும் தீருமே வேமே துயரம் மனை மனைவி ஆசையும் மாளுமே தனை உணர்ந்து செங்கமலனாபனையும் சேரலாமே வாதி சிங்கரை தன் சிந்தைதனில் சேர்த்தேம். சேர்ப்பரேல் தம் நெஞ்சில் சிக்கனவே சீராரும் தூப்புல் நகர் வந்துரித்த தூயவனை காப்பரவர் காசினியில் உள்ளாரை கண்மம் மறுத்திட்டு மாசில் மனம் எய்தவும் வைப்பார் வைப்பார் மனம் தன்னில் மாநிலத்து மாதவத்தோர் எப்பொழுதும் எங்கள் பெருமானே அற்புதமாம் தேசுடைய வேதாந்த தேசிகனே சீர்மிகுந்த மாசில் மதியுடையோர் வாழ்வு வாழ்விதுவே உந்தமக்கு வம்மின் உலகத்தீர் தாழ்வெங்கும் வாராது தளர்ச்சி நில்லாம் சூழ்வினைகள் சேரச் சிதைந்திடுமே திண்ணமிது வாழ்த்துமினோ ஆரணத் தேசிகரை ஆய்ந்து ஆய்ந்துரைக்கலாமணிகள் ஆழ்கடலுள் இத்தனை என்னே ஆய்ந்துரைக்கலாம் அமரர் கோன்புகழும் ஏய்ந்த சீர்வேதமுடித்தேசிகனார் வீருடையவன் குணங்கள் ஓதமுடியா எவர்க்கும் ஓர்ந்து ஓராரத்தை உணரார் பெரும்பொருளை பாரார் பயனான இன்பத்தை சீராரும் வீட்டையும் வேண்டாரே வேதாந்த தேசிகந்தம் பாட்டினை பாடுமவர் அவரவர் தம் தம் அறிவளவின் மாலை தவநெறிகளால் வணங்கிச் சார்வார் எவரேலும் தூயமறையோர் வணங்கும் தூப்புல் நகர்கோமானகே அறிவான் மேவுவரே இங்கு இங்கிருந்தால் ஏதமென் எந்த மக்கு வாதிசிங்கர் செங்கமலப் பாதமும் சீர்வடிவும் அங்கமலக் கைகளும் வாயும் கருணைமிகு கண்ணினையும் கைகணி போல் காணக்கூடில் கூடில் அவர் குணத்தை கூறவே எந்தமக்கு தேடில் அவர் பதத்தை சென்னிதனில் சூட துளங்கொழி சேர் தூப்புல் வரும் தூயோனருளால் வலங்கொள் பதம் எய்தலாம் வான் வானில் திகழும் மதியோ கதிரவனோ ஊனமில்லா ஓமத்தொளி அழலோ மாநிலத்தில் சோதியவை மூண்ணும் ஒன்னாய்த் தோன்றினவோம் தூப்புல் நகர் வாதி சிங்க தேசிகராய் வந்து வந்து கருணையால் வானவர் கோன் வன்படைகள் ஐந்தும் அனைத்துலகுய்யவே செந்தார் கவிவாதி சிங்கராய் காசினியை தேசின் தவிவின்னி தாங்கினதாம் தாங்கி உலகனைத்தும் தானருவாய் நின்னபிரான் ஓங்கு புகழ் வேங்கடத்தான் உந்தமக்கு தீங்கேதும் வாராத வண்ணம் இவ்வாதி சிங்கராயினான் பாருலகீர் பங்குடனே வந்து தாங்கி உலகனைத்தும் தானருவாய் நின்னபிரான் ஓங்கு புகழ் வேங்கடத்தான் உந்தமக்கு தீங்கேதும் வாராத வண்ணம் இவ்வாதி சிங்கராயினான் பாருலகீர் பங்குடனே வந்து வந்தெந்தன் வண்ணெஞ்சில் மன்னிருந்தானே எந்தை எதிராதர் இணையடியே கொந்தளரும் சோலை சூழ் தூப்புல் நகர் வந்துதித்த தூயவனை காலமெலாம் காண்பண் கழித்து களிக்கு மது என்ன கொலோ கண்களால் கண்டு துளிக்கும் நருந்துழாய் கண்ணீ ஒளிக்கொழும் அண்டர்கோன் என்ன அடியார்கருள் புரியும் கொண்டலார் தூப்புல் கோவை கோவை கனி ஒத்த வாயும் குளிர்விழியும் தாவம் தவிர்க்கும் முறுவலும் பாவம் தீர்வேத முடித்தேசிகன் தன் மெய்யொழியும் மேவாதார் சாதுவரை காணார் தளர்ந்து தளர்த்தி மத்தொன்ன தரித்து நீ நெஞ்சே கிளர்த்தியுடன் கேடில் சீரானே அடத்தற்கரியானே அம்மானை அன்புடனே தூப்புல் பெரியானை எப்பொழுதும் பேசு பேசுமினோ கூச்சமின்னே பேரின்பம் வேண்டி நேர் தேசுடைய செந்தாமரையடிகை பாசமொன்னும் நில்லாது தூப்புல் நிமலனையே நாள்தோறும் சொல்லாதார் சூழ்வினை தோற்றார் தோற்றாதவர்க்கேதும் தொல்வினையே எஞ்ஞான்றும் மேல்தான் வருவதும் ஒண்ணுண்டோம் ஆற்றாதார்வத்தார் வேதமுடி ஆரியனை பத்துகையே சீருத்த வீட்டின் சிறப்பு சிறப்பும் உயிர்க்கிதுவே சேமமும் ஈதே அறம்பொருளுமாம் வீடும் ஈதே மரப்பெண்ணே மண்ணிய சீர் தூப்புல் வரும் மாமரையோன் பாதத்தை சென்னிதனில் சேர்ப்பதுவே செவ்வு செவ்வியராய் செங்கண்மால் சேவடியைச் சேவிப்பார் அவ்வப்பயனை அடைந்திடுவார் அவ்வாறு சிந்தைதனில் தூப்புல் வந்த தேசிகனை நண்ணுவரேல் அந்தமில் வீட்டின்பம் அவர்காம் அவர்காம் தெளிவி சும்பில் அந்தமில் பேரின்பம் எவர்க்கேனும் இத்துணிவு உண்டாகில் எவர்க்கும் கவிவாதி சிங்கரல்லால் காப்பார் மத்தில்லை அவமாம் மத்தோர் பேசும் சொல் சொல்லார் சுருதிமுடி தேசிகன் தொல்புகழே எல்லாவிடத்திலும் எப்பொழுதும் நல்லார்கள் கோட்டிதனில் கூட்டீரேல் கோதில் மணத்தீர் உம்மை காட்டில் நிலவாக்குவதே காம் காரீரும் மாறு இறை கைகழிந்து போகாமே பாரீர் உலகியலை பாங்குடனே வாரீர் சுருதிமுடி தேசிகனை தூய்மணத்தராகி பறிவுடனே பாவித்திரும் இரும் பொழில் சூழ் தூப்புல் வரும் எம்பெருமானே அரும்பெருள்ளாவானை மாத்தார்க்கு விரும்புவார் காராவமுதயம் அனைத்துலகும் போத்தி செய்யும் சீரானே செப்புதல் சேமம் சேமங்கொள் தூப்புல் திருவேங்கடமுடையார் தாமன்பினால் செய்த நற்கலைகள் ஆமென் அறிந்தார் அறிவார் அறியாதார் இங்கு பிறந்தார் பெரும்பாரமாய் பெரும்பாரம் பூமிக்கு போக உதித்திங்கு அரும்பாவம் எந்தமக்கு தீர்த்த சுரும்பாரும் நீள் சோலை தூப்புல் நிமலனார் தம்முடைய தாளே நமக்கென்னும் சார்வு சார்பு நமக்கென்னேம் சாதுசனம் தாமேத்தும் சோர்வில் தோதாரம்மை மைந்தனாம் சீர்மிகுந்த வாதி சிங்கத்தேசிகனை வாழ்த்தாத மானிடரே சாதிகளில் உன்னிலும் கூடார் கூடார் வினைகளுடன் குண்டிரார் துன்பத்தை தேடார் சிறீதரனை அன்னிகே நாடார்கே சீர்மல்கு வேதாந்த தேசிகனை போத்தியே பாருலகில் பாங்கொடு வாழ்வார் வாழ்வார் அவரெங்கும் வையகத்தார் போற்றம் தாழ்வொண்ணும் இன்னி தளர்ச்சியாம் சூழ்வினைகள் வேறுடனே போக்குவரே வேதாந்த தேசிகன் பேர் சீருடனே சிந்திப்பரேன் சிந்தித்தடங்குமோம் செங்கமல பூதித்தேம் அந்தமில் சீர் மங்கை தனக்கண்பன் கந்தமிகுதன் துழாய் தார் மார்பன் போல தமர்க்கென்னும் கொண்டல் கவிவாதி சிங்கக்கோ கோவாகிவானவர்க்கு குத்தமிலா தொல்லருளால் ஓவாது வேங்கடத்தில் ஓங்கி நின்னேம் ஆவாவென்னை எம்மை அழிப்பான் இரும்பொழில் சூழ் தூப்புல் வரும் செம்மையுடை வாலிசிங்கத்தேவு தேவர் அசுரர்களும் தேசுடைய வானவரும் மூவுலகில் புண்ணியரும் போத்திசைய மூவுலகு கீசன் எழில் வேங்கடக்கோ நேரார் திருமணி இக்காதினியை காக்குமே வந்து தேவர் அசுரர்களும் தேசுடைய வானவரும் பூவுலகில் புண்ணியரும் போத்திசைய மூவுலகுக்கு ஈசன் எழில் வேங்கடக்கோ நேரார் திருமணி இக்காசினியை காக்குமே வந்து காக்குமென்னும் எம்மை கருக்குழியில் வீழாமே தீர்க்கும் வினையனைத்தும் சேராமே ஏற்கும் பெரும் புகழோன் ஈசன் பிறந்தான் சிறந்த சுரும்பமரும் சோலை சூழ் தூப்புல் தூப்புல் நகர்நாதன் துளங்கொழி சேர் சேவடியே காப்பெண்ண கண்மம் கழியுமே மூப்பில்லா இன்பம் பெருகுமே இப்புவையில் எவ்வுயர்க்கும் துன்பம் அது தொலையுமே தொலையாத தொல்வினைகள் சூழ் பவாழி சிலையால் சிதைக்கவத்தோ இங்கு துளையில்லா கோதில் புகழ் ஆரியர்கள் கூறும் குணமிக்க வாதி சிங்கர் மன்னருளால் அண்ணே மன்னருளால் வாதி சிங்கர் இங்குரைத்த நற்கலைகள் உண்ணி உணர்ந்திட வல்லவர்கள் துண்ணும் சுருதி முடிவுட்பொருளை சோராதறிவர் அருமையா மத்தோரறிவு அறிவரோ ஆழ்வார் அருமறையின் சீரை நெறிதான் நினைந்தட வல்லாரோ சிறியராய் வேதமுடி தேசிகன் தன் வீருடைய நற்கலைகள் ஓதி உணராதவர் உணரார் மறைப்பொருளை உத்தமரை சேரார் பணவாள் அரவணை பள்ளி புணர்வானே போத்திகழாரந்தோ புள்ளியராய் வாதிசிங்கர் மாத்தம் அறியா மனிதர் மாய்ந்து மாய்ந்து மாய்ந்து இவ்வுலகின் மண்ணிய பல்பிறப்பில் தோய்ந்துழல்வீர் சொல்லுகேன் வம்மினோ ஆய்ந்தொருகால் வேதமுடி தேசிகனார் மெய்யுரையை நண்ணினால் பாதகங்கள் ஓடும் பறந்து பறக்குமே பாவம் பவக்கடலும் வத்தும் இறக்குமே இவ்வுலகில் துன்பம் மரப்பின்னி வாதி சிங்கர் வார்த்தைகளை வைப்பரேல் தம் நெஞ்சில் கோதில் குணம் கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாமே. குறைகடல் சூழ் வையகத்தை விந்தலத்தில் வீத்திருக்கலாமே. தான் தொண்டுபட்டு தொல்புகழ் சேர்த்தூப்புல் வந்த தூய் மறையோன் செய்த கலை அல்லும் பகலும் அறிந்து அறிந்து மறையோர் ஆரணத்தின் பொருளை சிறந்த மனத்தில் சேமித்து புறந்தொழார் வன்பொழில் சூழ் தூப்புல் நகர் வந்துரித்த வாதிசிங்கர் என் பெரிய சீர்மொழி கண்டார் கண்டார் கரையை கடந்தார் பவக்கடலை அண்டாத ஆர்வம் அடைந்திட்டார் வண்டாரும் கொந்தலர் பூந்தூப்புல் வரும் குத்தமில் வாதிசிங்கர் செந்தமிழ் நூல் சிந்தித்தவர் சிந்தித்தவர் மொழியை சிந்தாதே நாள்தோறும் வந்தித்தவர் மலர்பாரத்தை அந்தமில் சீர் தூப்புல் நகர் வந்துரித்த தூய்மறையோர் தொல்லருளால் கோப்புடனே யாம் கழித்தோம் இன்னேன் இன்னறிந்தோம் எந்த மக்கு ஓர் இன்பமில்லை ஏதே அண்ணி இன்னறிந்தோம் மெய்த்தவமும் ஈதென்னே குண்ணாத தொல்புகழ் சேர் தூப்புல் வாழ் தூயன் மலர்பதத்தை நல்குவதே நாளும் பிற பிறவித்துயர் அரும் பேரின்பம் சேரும் குறையொன்னும் இல்லா குணத்தே மறையவர்கள் போத்தும் இந்த வாதிசிங்க புண்ணியரை அல்லாது தோத்தரித்து சொல்லாதவர்க்கு சொல்லுவதும் உன் நாமம் தொழுவதும் உன் பாதமலர் நல்குவதும் உன்னுடைய நற்குணமே தொல்லருளுக்கெம்மை இலக்காக்கி ஈனமாமெம்பரிசு செம்மை செய் தேசிகனே இன்னேன் சொல்லுவதும் உன் நாமம் தொழுவதும் உன் பாதமலர் நல்குவதும் உன்னுடைய நற்குணமே தொல்லருளுக்கெம்மை இலக்காக்கி ஈனமாமெம் பரிசு செம்மை செய் தேசிகனே இன்னேம் இன்னெந்தன் பாக்கியமோ ஏறார் வரதகுரு நன்னான தொல்லருளோம் நாரணன் தன் குண்ணாத நன்னினைவோம் நான் இன்னு வாதிசிங்கர் நல்லடியை மன்னு மனம் பெத்த விதம் தம்மை வணங்கினார்க்கெஞ்ஞான்றும் தம்முடைய நம்மை அளிக்கும் இராமானுசர் போல் உம்மை வணங்கும் அடியேற்கும் வாதிசிங்கரே நீர் இணங்கும் வகையருள் வீரின்னே என்னும் எனக்கு நீ இன்னெடுத்த தாய் தந்தை நன்னளிக்கும் நற்குருவும் நற்கதியும் குன்னெடுத்த மாயனை போல் மற்று மறைமகுட தேசிகனே தூய மனத்தோர்க்கு நீ தேவு என்னும் எனக்கு நீ இன்னெடுத்த தாய் தந்தை நன்னளிக்கும் நற்குருவும் நற்கதியும் குன்னெடுத்த மாயனை போல் மற்று மறைமகுட தேசிகனே தூய மனத்தோர்க்கு நீ தேவு தேவரோடு முனிவர் தேசுடைய யோகியரும் மேவி அடிபரவும் மெய்த்தவனே காவிமலர் கண்ணார் மயக்கில் கலங்காவகையருளாய் கண்ணாளா தூப்புல் கனீ தேவரோடு முனிவர் தேசுடைய யோகியரும் மேவி அடிபரவும் மெய்த்தவனே காவிமலர் கண்ணார் மயக்கில் கலங்காவகையருளாய் கண்ணாளா தூப்புல் கனீம் கனிவாய் கவிவாதி சிங்கர் இப்பார்க்கு ஓர் நுனியார் திகிரி போல் நூக்க பணி போல கூறாயித்தன்னே குமதிகள் தம் கோதுகலம் வீருடைத்தே வேதமுடியும் கனிவாய் கவிவாதி சிங்கர் இப்பார்க்கு ஓர் நுனியார் திகிரி போல் நூக்க பணி போல கூறாயித்தன்னே குமதிகள் தம் கோதுகலம் வீருடைத்தே வேதமுடியும் வேதமுடி தேசிகனே வேதியர் குலத்தரசே சாது சனங்களுக்கு தாபணமே போதமரும் நின்னடிகே என்னும் நினைந்திருப்பார் பாதம் எந்த சென்னிதனில் சூடும் மலர் சிறார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.